ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಅಸ್ಮದ್ಗುರುಪರಂಪರಾಯೇ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ಪಿತಾಮಹವಧೂ ಪರಿಚರ್ಯಮಾನಃ ಶೇತೇ ಭುಜಂಗಶಯನೆ ಸ ಮಹಾಭುಜಂಗಃ ಪ್ರತ್ಯಾದಿಶಂತಿ ಭವಸಂಚರಣಂ ಪ್ರಜಾನಾಂ ಭಕ್ತಾನುಗಂತು ರಿಹಯಸ್ಯ ಗತಾಗತಾನಿ. ಶ್ರೀಮಾನ್ ಪಿತಾಮಹವಧೂ ಪರಿಚರ್ಯಮಾನಃ ಶೇತೇ ಭುಜಂಗಶಯನೆ ಸಹ ಮಹಾಭುಜಂಗಃ ಪ್ರತ್ಯಾದಿಶಂತಿ ಭವಸಂಚರಣಂ ಪ್ರಜಾನಾಂ ಭಕ್ತಾನುಗಂತುಃ ಇಹ ಯಸ್ಯ ಗತಾಗತಾನಿ. ಶ್ರೀ ವೇಗಾ ಸೇತು ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ಆರಾವದ ಪದ್ಯಂ ಇದು. ಇದರ ಎಂಟು ಕ್ರಿಯಾಪದಂ இருக்கு, ரெண்டு வெர்ப்ஸ் இருக்கு. பூர்வார்த்தத்தில் ஒன்று, உத்தரார்த்தத்தில் ஒன்று. பூர்வார்த்தம் பார்த்தோம்னா ஷேதே, ஷீங் ஸ்வப்னேன்னு ஒரு தாத்து இருக்கு. ஷேதேன்னு சொன்னால் தூங்குகின்றான், உறங்குகின்றான், யோக நித்திரை செய்கின்றான். ஷேதே ஆத்மனே பதம் அது. யோக நித்திரை செய்கின்றான் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமான். ஸ்ரீமான் ஷேதே. ஸ்ரீமான்றது பொதுவாக நம்ம லோகத்தில் நிறைய இடங்களில் பயன்படுத்தினாலும் மரியாதை நிமித்தமாக ஆச்சாரியர்களுக்கெல்லாம் கூட குறைச்ச ஸ்ரீமான் அப்படின்னு போட்டால் கூட வாஸ்தவத்தில் ஸ்ரீமான்ற பதமானது எம்பெருமானை மட்டுமே சேரும். பிரின்சிபல் மீனிங், முக்கியமான அர்த்தம் பார்க்கச்சு. ஸ்ரீன்ற ஒரு பிராட்டி, திருமகள் கேள்வன் அர்த்தமாகுது. பெரிய பிராட்டியுடன் கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஸோ ஸ்ரீமான் ஷேதே. குத்ர ஷேதே, எங்கு அவன் அந்த யோக நித்திரை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், புஜங்க சயனே. சயனம்னா பெட்டு, புஜங்கன பாம்பு. புஜங்க சயனேன்ற சப்தமி பக்தி, பாம்பு படுக்கையில். திருவனம் தாழ்வான் என்கிற அந்த திருப்பள்ளி, அதிலே பள்ளி கொண்டுள்ளான் அல்லது யோக நித்திரை செய்கின்றான் புஜங்க சயனே. இந்த புஜங்க சயனம் எங்கிருக்கின்றது? ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படிங்க, ஸ்ரீவைகுண்டத்திலையா அப்படின்னு கேட்டால், இஹ அது உத்தரார்த்தத்தில் இருக்கு. இஹன்ற சப்தம் பக்தானு கந்தூர் இஹ இருக்கணும். அந்த பக்தானு கந்துஹு இஹ, அது பிரிக்குச்சு. இஹனா இத்தலத்தில், அதாவது இந்த வேகா சேத்து க்ஷேத்திரத்தில் அர்த்தம். எப்படிப்பட்ட ஸ்ரீமான்னு சொன்னால், அவனுக்கு அதுக்கு முன்னாடி சக மகாபுஜங்க பதங்கள்லாம் இருக்கும். நான் அந்த பதங்கள்லாம் பன்வயம் பண்ணும். ஸ்ரீமான்றது இப்போ பிரதமா விபக்தி ஏகவசனம், அதாவது பகவான் அப்படின்னு அவன் தான் அந்த தூங்குதல்ன்ற கிரியைக்கு அவன் தான் சப்ஜெக்ட். அவன் எப்படிப்பட்டவன் சொல்லக்கூடிய இத்தர பதங்கள்லாம் பார்க்கலாம். பிதாமக, பிதாமக வதூ பரிச்சரியமானக, பரிச்சரியா விபவைஹி பரிஷ்கிரியத்தம் வரும். பரிச்சரியான்னு சொன்னால் சர்வீஸ்னு அர்த்தம். பரிச்சரியானா சர்வீஸ், கைங்கரியம். இந்த தலத்தில் வந்து சரஸ்வதி வந்து பகவானுடைய திருவடியில் வீற்றிருக்கலாம். பகவானுடைய திருவடியில் வீற்றிருந்து கொண்டு என்ன பண்ணுவான் கிட்ட, கைங்கரியம் தான் பண்ணுவாள் இல்லையா? திருவடிக்கு கீழே உட்காந்து என்ன பண்ணுவாங்க கிட்ட, திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுவாள். அதுவே இவர் சுவாமி சாதிக்கிறார். பரிச்சரியமானகன்னு சொன்னால் இப்போ அது வந்து இந்த ஒரு பாசிவ் ஃபார்ம். அது பணிவிடை செய்ய பெறுகின்றவனாய், ஹீ இஸ் பீங் அட்டெண்டட் டு, அந்த மாதிரி வரும். ஒன் ஹூ இஸ் பீயிங் ரெண்டர்ட் சர்வீஸ், யாரால்? பிதாமக வதுஹு. வதுஹுன்னு சொன்னால் பிரைடு அல்லது மனைவி. பிதாமகன்னா சதுமுக பிரம்மா. சதுமுக பிரம்மாவினுடைய மனைவியான சரஸ்வதியினால் பெருமாள் திருமொழியில் குலசேகர அழகா சாதிக்கிற மாதிரி திருவரங்கப் பெருநகருள் தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும், அந்த மாதிரி சரஸ்வதி நதி இருக்கா இல்லையா, ஓடி வர நடுவில் பகவான் ஒரு அணையா அவளை தடுத்து நிறுத்திடுறான். அப்போ ஜலம் என்ன பண்ணும், வந்து வந்து மோதும் இல்லையா, வந்து வந்து மோதித்துன்னா அழகாக அவளோட திருவடிக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுற மாதிரி ஆச்சுக்கும். வாஸ்தவத்தில் இங்கே சரஸ்வதி அங்கே பகவானுடைய திருவடியில் அமர்ந்துருக்கா, அனுபவிச்சதனால அவளுக்கு கைங்கரியம், அவனுக்கு எம்பெருமானுக்கு அவள் கைங்கரியம் பண்ணாளாம். அவளால் கைங்கரியம் செய்யப்படுபவனாய் அப்படின்னு அர்த்தம் வருது. பிதாமக வதுஹு பரிச்சரியமான சக மகாபுஜங்க, சகன்னு சொன்னா அந்த, அந்தன்னு சொன்னாலே பலவிதமான பெருமைகளை உடைய அர்த்தம், ரொம்ப பிரசஸ்தியான அர்த்தம், பிரசஸ்தமான. மகாபுஜங்க, மகாபுஜங்கன்னு சொல்லிச்சு பாம்புக்கு வந்து போகின்லாம் பேர் இருக்கு. எப்பயும் அதுக்கு அந்த போக விசேஷத்தினால அதுக்கு போகின்னு பெயர். மகாபுஜங்கன்னு சொன்னால் மிக்க காம வேட்கை கொண்டவனான எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்காருல. அவனும் ஒரு மகாபுஜங்கன் தான், ஒரு பாம்புன்னு வச்சுக்கலாம். இப்ப இவன் ஏன் இவன் பாம்பாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சமத்காரமாக அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஆதிசேஷனோட இவர் இருக்கார். ரெண்டு பேருமே புஜங்கமாக இருக்கிறனால தான் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிறதான் அப்படின்னு ஒரு ஹாஸ்யமான ஒரு இது. அதனால் ஒரு புஜங்கத்து மேலே மகாபுஜங்கனான எம்பெருமான் இருந்து கொண்டு பள்ளி கொண்டு இருக்கின்றான் இந்த தலத்தில். இப்போ எதுக்காக இங்கே வந்து இவன் படுத்துட்டு இருக்கான், எதற்காக இங்கே வந்து அவன் பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், பக்தானுகந்து எஸ்ய கதாகதானி பிரஜானாம் பவசஞ்சரணம் பிரத்யாதிஷந்தி. ரெண்டாவது கிரியாபதம் சொன்னால் பிரத்யாதிஷந்தி, திஷந்தி ஆதிஷந்தி பிரத்யாதிஷந்தி, திஷந்தி திஷின் ஒரு தாத்து இருக்கு, கட்டளை இடுதல்லையும் அது வரும் ஆதேஷ. ஆதிஷந்தி பிரத்யாதிஷந்தினா தடை செய்கின்றன அர்த்தம், திரும்பி போ சொல்றது அல்லது இங்க வராம பண்றது, தடை பண்றது. பிரத்யாதிஷந்தின்னு சொன்னா தடை பண்ணுகின்றன, பன்மைகள் இருக்கு. எது அப்படின்னு சொன்ன கதாகதானி, கத ஆகதானி, கதாகதம் கதாகதானி, போவது வருவது, போவது வருவது. எம்பெருமான் என்ன பண்ணா, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இல்லையா, ஆழ்வார் வந்த பையனாக பாய் சுருட்டி கொள்ளர், சுருட்டின்றா போயிட்டான். திருப்பி கணிகண்ணன் வந்தான், ஆழ்வார் சொன்னார் திரும்பி வாண்டார், பையனாக அந்த பாயை விரிச்சு விட்டார். ஸோ போறார் வர்றார், எப்படி போறார் வர்றாருன்னா பக்தர்களுடைய கட்டளையை ஏற்று, அதான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எத்தோக்த காரியம் பார்த்தோம். இப்படி இவன் எதுக்காக போயிட்டு போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னா, பிரஜானாம் பவ சஞ்சரணம், ஜனங்களுடைய பவன சம்சாரம், அந்த சம்சாரத்தில் இவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமளாம் என்ன பண்றோம், அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கோம், எத்திசையும் உழன்றோடியும் சொல்ற மாதிரி. நம்முடைய இந்த அலைந்து திரிதலாகிய அந்த காரியத்தை தடுப்பதற்காக இவன் என்ன பண்றான், இவன் போயிட்டு போயிட்டு வரான். அதாவது அவதாரங்கள் எடுக்கின்றான் தாத்பரியம் ஒன்று, ரெண்டாவது பார்த்தா இந்த க்ஷேத்திர விசேஷமாக போயிட்டு போயிட்டு வரான். அதான் கதாகதானி, எஸ் எவனுடைய, யாரு சொன்னாலும் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா, பக்தானு கந்து அனுகந்தானா உடன் செல்பவன் அர்த்தம். பக்தானு கந்துகுன்னு சொன்னா பக்தர்களுடன் செல்பவன், அதாவது பக்தர்கள் கூறுவதை அப்படியே நிறைவேற்றுபவன் அர்த்தம். ஃபாலோ இன் லைன் அப்படின்னு சொல்றமா இங்கிலீஷ்ல, அது மாதிரி பக்தர்கள் பக்தர்களை பின்பற்றி செல்லக்கூடிய எவனுடைய கதாகதானி, போவதும் வருவதுமாக இருக்கக்கூடிய இந்த காரியங்கள். பிரஜானாம் பவசஞ்சரணம், பிரஜான்னு சொன்னா அவனால் படைக்கப்பட்ட பிரஜைகள், நாம் தான் ஜீவாத்மாக்கள். நம்முடைய பவசஞ்சரணம், சஞ்சரணம் சரணம்ன்றதும் சர் தாத்து, போறது நடக்கிறது, இதெல்லாம் சஞ்சரணம்னாலும் அதுதான், சஞ்சாரத்துக்கெல்லாம் போறான்னு சொல்றோம் இல்லையா, ஆச்சாரியர்கள்லாம் சஞ்சாரத்துக்கள் இருக்கா, சஞ்சரணம் சஞ்சாரக எல்லாம் ஒரே அர்த்தம் தான். பவ சஞ்சரணம் சொன்னா இந்த சம்சாரமாகிய இந்த உலகத்துல நாம போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், திருப்பி திருப்பி நம்முடைய ரீபத்தை தடுக்கிறதுக்கு அவன் அவதாரம் பண்றான். அவன் இந்த மாதிரி பக்தர்களுடைய கட்டளைக்கு எனங்க வந்து செல்கின்றான்னு தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு. ரொம்ப அற்புதமான பத்தியம் இது. ஸ்ரீ வேகாசேது ஸ்தோத்திரத்தில் ஆறாவது பத்தியம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.